கர்ணன் வணக்கம், ராஜதுரை பேசுகிறேன். இப்போது மழை வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்திலிருந்து நீராவி போக்கு ஏற்பட்டு அந்த நீராவி போக்கு வந்து மேலே போய் மலை மேகங்களாக உண்டாகி அதனால் மழை பொழியுது. இப்போ இருக்கக்கூடிய, அதாவது பழைய காலத்தில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தடியில் வந்து நீர் வந்து அபரிமிதமாக இருந்துச்சு. நீங்கள் சும்மா ஒரு 5 அடி 10 அடி தோண்டினீங்கன்னா கூட நீர் வரும், அந்த மாதிரி இடங்கள் இருந்துச்சு. கையால் தோண்டி கூட நீர் எடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 500 அடி 1000 அடி போட்டால் கூட வந்து போர் போட்டால் கூட தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தடி நீர் அத்து போயிடுச்சு, அதனால் வந்து நீராவி போக்கு குறைஞ்சிருச்சு. நீராவி போக்கு குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மழையை தரக்கூடிய மேகங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியல. அதாவது மழை பொழிவு தரக்கூடிய அளவுக்கு வந்து மேகம் வந்து அங்கே வந்து க்ரியேட் ஆக மாட்டேங்க. இதை வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இதற்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் வந்து சரியான மழை பொழிவை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்ல வந்து நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மழையும், இப்போ இந்த கொஞ்ச நஞ்ச மழைங்கிறது எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புயல் மூலமாக நமக்கு வந்து கடல் மேலே ஏற்படக்கூடிய மலை மேகங்கள், கடல்லிருந்து நீர் ஆவியாகி அந்த மலை மேகங்களை நம்ம கொண்டு வந்து அந்த கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மழையை நம்ம வந்து வரப்படுத்து நம்ம வந்து சேமித்து, அந்த வரப்படுத்து சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நெல்லையே விளைய வைக்கிறோம். ரெண்டு வேலையும் நம்ம பண்ணுறோம், நெல்லை விளைய வச்சு நமக்கு உண்டான உணவுப் பயிரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மலை நீரை வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு போகிறோம். எப்படி தொட்டி மாதிரி நம்ம கட்டி வச்சிட்டோம்னா அது கண்டிப்பாக உள்ளே இறங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுவும் நம்ம சரிவு பண்ணிடுறோம், சைட்லேயும் வந்து சீப்பேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இது வந்து நேரடியாக உங்களுடைய நிலத்துக்குள்ளே மட்டும்தான் போகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் தெற்காசிய நாடுகளில் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன வரப்புகளாக தான் வந்து கோடு கோடாக கிரிச்சு நம்ம வரப்புகளாக நிறைய இடங்களில் வச்சுருக்கோம். அதுவும் வந்து சின்ன சின்ன வரப்புகளாக தான் வச்சுருக்கணும், வேறு தவிர பெரிய வரப்புகளாக கூட வைக்கிறது இல்லை. ஸோ சின்ன வரப்புகளில் தான் நீங்கள் வந்து தண்ணி நிப்பாட்டும் போது இது ரொம்ப காலத்துக்கு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், நமக்கு வந்து நெல்லையும் வந்து பயிர் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த நீரையும் வந்து நிலத்தடிக்குள்ளே வந்து இறக்க முடியும், நிலத்துக்குள்ளே வந்து அதை இறக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் செஞ்சு அதை வந்து ப்ராக்டிக்கலாகவும் வந்து நம்ம நிர்வகிச்சு காமிச்சிட்டோம். முகுந்தனூர் கூட்டு பண்ணையில் போன வருஷம் வந்து இருந்த நீரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து கம்மியாக தான் வரும். இந்த வருஷம் கொள்ளாத அளவுக்கு, பைப்பில் வந்து கொள்ளாத அளவுக்கு வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது தெரியல. இதை வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது மட்டும்தான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரப்புகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாகவே வரப்பு வந்து ஒரு காற்று தடுப்பானாக வந்து செயல்படுது. காற்று தடுப்பானாக செயல்படும் போது அது என்ன பண்ணுதுன்னா, பூமியிலேருந்து வரக்கூடிய வெப்பம் பூமியோட நடுவில் இருந்து மையப்பகுதியிலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை வந்து அது வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரப்புக்கு உள்ள நிலம் வந்து குளிர ஆரம்பிக்கும். வெப்பத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது வந்து குளிர்ச்சி பருவத்துக்கு போகும். அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஏற்படக்கூடிய குளிர்ச்சி வந்து உள்ளே வாங்கக்கூடிய தன்மைக்கு வரும். உள்ளே வாங்க இது வந்து நீரை கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு போய் இது நிலத்தடி நீருக்குள்ளே வந்து நிலத்தடிக்குள்ளே போய் வச்சுக்கும். ஸோ இந்த கான்செப்டை வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து பல்லட பழனிசாமி அவர் பண்ணையில் வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். அப்புறம் வந்து ரமேஷ் சொல்லியிருக்கிறாங்க, தருமபுரி ரமேஷ் சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குரூப்பில் வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கோம், வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே பழைய பதிவுகளிலிருந்து கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க, ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதோட நம்ம வந்து தமிழர் வேளாண்மைன்னு முகநூலில் ஒரு குரூப் வச்சுருக்கிறோம், அந்த குரூப்பில் இந்த மாதிரி முக்கியமான பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஏன் இப்படி வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்கே வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதை நம்ம வந்து வாயால் சொல்கிறதே இல்லை, இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் உங்களுக்கு நம்ம யாருக்குனாலுமே நம்பிக்கை வரும். அதனால் உங்களுக்கு இதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த நீரை வந்து டவுன்லோட் பண்ணுற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதை வந்து பல்லடம் பழனிசாமி அவங்க பல்லடம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷம் வந்து மழையே கிடையாது, சுத்தமாக மழை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் அபரிமிதமாக தண்ணி இருந்துச்சு. இப்போ கோடையில் கூட அவங்களுக்கு வந்து 5 மணி நேரம் வந்து போர் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்போ ட்ரை ஆகுதுன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. எவ்வளோ வேணாலும் தண்ணி அவங்களால எடுத்துக்க முடியும், அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த கோடைக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோடையில் அவங்களுக்கு வந்து 15 நிமிஷம் தான் வந்து போரே ஓடும், அதுக்கப்புறம் வந்து போரில் தண்ணி இருக்காது, ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுனால எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே போய் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் நம்மளை பார்த்து பயம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இது எந்தளவுக்கு புரியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா நேரடியாக எலிலெண்ணெய் பண்ணை இருக்குது, உங்களுக்கு பக்கத்தில் எலிலெண்ணெய் பண்ணை இருக்குது, மற்றபடி மற்ற பண்ணைகள்லாம் இருக்குது, நம்ம இதில் போட்டிருக்கிறோம். அந்த பண்ணைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக இன்னும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிடலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன மாடலாச்சும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய கிணறு இருந்துச்சுன்னா கிணறு பக்கத்தில் ஒரு சின்ன வயல் வரப்புகளில் நீங்கள் வந்து வரப்பு வயலில் வந்து வரப்பு மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி வரப்பாக அமைச்சு அதை வந்து உள்பக்கம் வந்து சரிவு பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் அமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு ஒரு மாடலாச்சும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதை யாரும் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாமா இல்லை வேண்டாமாங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தர் ஆனந்தன் சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து இந்த கருத்து மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறோம். யார் மண்டையிலையும் வந்து கருத்துக்களையோ இல்லை அறிவையோ நம்ம வந்து திணிக்கலை. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து உங்களோட நம்பிக்கை ஏற்படுறதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து செய்கிற விஷயங்களை தான் நம்ம இதில் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்கிறோம். இப்போ ஆனந்தன் பார்க்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 2-3 பேர் வந்து நம்மகிட்ட வந்து தேவையில்லாத விவாதங்கிற பேரில் வந்து விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் மாதிரி தெரியுது இந்த ஆனந்தன்கிறவர். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்கள இப்போதைக்கு நான் வந்து பேன் பண்ணல, எதுவும் மெசேஜ் போட முடியாதபடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து விதண்டாவாத குழு கிடையாது. ப்ராக்டிக்கலாகவும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதோட வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம பண்ணுற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் கர்ணன் அவர்கள் நீங்கள் வந்து பழைய பதிவுலேயும் கொஞ்சம் பாருங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோடய தனிப்பதிவுக்கு வந்து கேள்வி கேளுங்க, நம்ம வந்து விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.